మద్గురుభ్యో నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః గోపికా జీవన స్మరణం గోవిందా గోవిందా நரநாராயண அவதாரம் தக்ஷயாகம் போன்ற கதைகளை தசகம் 16ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. தக்ஷோ விலிஞ்ச தனயோத மனோஸ்தனூஜான் லப்த்வா பிரசூதிமிஹ ஷோடசசாப கன்யாஹ தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷு ஸ்வதாம் ச స్వాహాం హవిర్భుజి సతీం గిరిశే స్వదంశే. బ్రహ్మావుకు మరీచి అత్రి అంగిరసు పులస్యన్ పులహన్ క్రతు బ్రుకు వశిష్టన్ దక్షన్ అబ్డిను 9 ప్రజాపతిగల్ వందా. அதுல தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவருக்கு பிரம்மாவுக்கு அடுத்ததா பிரம்ம பட்டத்தை அவருக்கு கட்டி வைத்து அந்த தக்ஷ பிரஜாபதியை அரசாட்சி பண்றார். தக்ஷனுக்கு சுவயம்புவனுடைய பெண்ணான பிரசூதிய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு ஷோடசாபக்கன்யாக 16 பெண் குழந்தைகள் பிறக்கிறதாம். அதுல தர்மே த்ரயோதசதௌ த்ரயோதச அதுல 13 பெண் குழந்தைகளை தர்ம தேவதர்களுக்கும் மேலும் ஸ்வதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பிதிரு தேவர்களுக்கும் ஸ்வாஹா அப்படிங்கிற பெண்ணை அக்னி தேவருக்கும் சதி அப்படிங்கிற பெண்ணை தாட்சாயணி அப்படின்னு சொல்லுவாளே அவளை வந்து பரமசிவனுக்கும் கொடுக்கிறார். அப்படி அந்த விவாகம் பண்ணி கொடுக்கிற கட்டத்தை அழகா இதுல வர்ணிக்கிறார். மூத்திர்ஹி தர்ம கிருஹிணி சுசுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதிதாஹ கிருததூர்ய கோஷாஹ புஷ்போத்கரான் ப்ரவவ்ருஷுர் நுனுவுத்துரௌகாஹ. அப்புறம் தர்மதேவதைக்கு மூர்த்தி அப்படிங்கிறவள் மனைவியாகவும் இந்த தம்பதிக்குதான் சாக்ஷாத் பகவான் நாராயணன் அப்படிங்கிற பெயர்ல அவதாரம் பண்ற. முத முதல்ல ட்வின்ஸ் அப்படின்னு பிறந்தவா இவாதானா. அந்த நரநாராயண அவதாரத்துல தேவகணங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள், பகவானை ஸ்தோத்திரம் பண்றார்கள். ஓ, அப்படி இந்த நரநாராயண அவதாரம் இந்த ஸ்லோகத்துல நடக்கிறது. ஆறு எந்த தம்பதிகளுக்குன்னா தர்ம தேவதைக்கும் மூர்த்தி அப்படிங்கிற மனைவிக்கும் சாக்ஷாத் நரநாராயணன் அவதாரம் பண்ணினார். ஜெய் போலோ நரநாராயண மூர்த்தி கே ஜெய். தைத்யம் சஹஸ்ர கவசம் கவசை பரீதம் சாஹஸ்ரவத்சர தபஸ் சமராபிலவ்யைஹி பரியாய நிர்மித தபஸ் சமரௌ பவந்தௌ சிஷ்டைக கங்கடமமும் ந்யஹதாம் சலீலம். ஒரு அசுரனை சொல்றாங்க, தைத்யம் சஹஸ்ர கவச்சம், 1000 சம்வத்சர காலத்தினுடைய தபஸும் அதே 1000 சம்வத்சர காலத்தினுடைய அந்த பலமும் இருந்தாதான் 1000 கவஜங்கள் உடைய இந்த சஹஸ்ர கவஜன் அப்படிங்கிற அசுரனை வதிக்க முடியுமா? அப்போ பகவான் நரநாராயண பகவான் வந்து பதரிகாசிரமத்துல தபசு பண்ணிட்டு இருப்பார். ஒரு 1000 வருஷம் தபசு பண்ணுவர், அப்புறம் அவருக்கு வந்து சஹசிர கவஜன் அப்படிங்கிற அந்த அசுரனை வதம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தபோபலத்தினால 1000 வருஷம் தபசு பண்ணி அந்த சஹசிர கவஜனை யுத்தம் பண்ணி ஒரு லீலையா ஒரு விளையாட்டா அவரை அந்த சஹசிர கவஜனை முடித்தார். அந்த 1000 கவசத்தை உடைச்சு ஒரே ஒரு கவசமாக்கினார். அதனால அந்த மகிமையை தேவர்கள் பாராட்டினார்கள். அன்வாச்சரன் உபதிஷன் அபி மோக்ஷ தர்மம் ஸ்வம் பிராத்ருமான் பதரிகாஸ்ரம மத்யவாசீஹி சக்ரோதே ஷம தபோபல நிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிரதம் பிரதிகாயமானம். மேலும் நரன் நாராயணன் அப்படிங்கிற அந்த பகவான் இந்த கர்மாக்கள்லேருந்து விலக்கி மோட்சத்தை அடையக்கூடிய தர்மத்தை அனுஷ்டித்து வந்தார்கள். அந்த மோட்சத்தை அடையக்கூடிய உபாயத்தையும் பதரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகர்களுக்கெல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார். அதுல நாரதர் கூட போய் அந்த வர்ணாசிரம தர்மங்களையும் அந்த மோட்ச தர்மத்தையும் கத்துண்டாராம் இந்த நரநாராயண பகவான். மேலும் இவாளுடைய தபஸை பார்த்து இந்த நரநாராயண பெருமாளுடைய தபஸை பார்த்து தேவேந்திரனுக்கு பொறாமை வந்துதாம் அப்படிங்கிறார். இதுல சமதபோபல நிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிரதம் பிரஜிகாயமானம். தேவேந்திரனுக்கு அசூயை வந்து பொறாமை வந்துடுத்து. அதனால தேவேந்திரன் மன்மதனை அனுப்புறார். அந்த மன்மதன் கூட இருக்கக்கூடிய ஸ்திரீகளோட சேர்ந்து நரநாராயண பகவானுடைய மனசை கலைத்து தபஸை நிறுத்தி அவளை லௌகிகமா ஆக்கணும் அப்படின்னு இந்த தேவேந்திரன் மன்மதனை மன்மதன் காற்று இவாறு இந்த மன்மதன் அனுப்புறார். மன்மதனை அனுப்புறார் தேவேந்திரன் அப்படிங்கிறார்ல. காமோ வசந்தமலயானில பந்துசாலீ காந்தா கடாக்ஷ விஷிகை விகசத்விலாசைஹி வித்யன் முஹுர் முஹுர கம்பமுதீக்ஷ்யத்வா பீதத்வயாத ஜகதே மிருதுஹாசபாஜா. அப்போ வசந்த ருத்து மலையமாருதம் அப்படிங்கிற ஒரு காற்று இவாறெல்லாம் மன்மதனுக்கு பந்துக்கலாம். அந்த மன்மதன் அவர்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு தேவதா ஸ்திரீகளோடையும் அழைச்சுண்டு இந்த தேவதா ஸ்திரீகள்னா என்ன அப்படின்னா அவளுடைய இந்த கடைக்கண் பட்டாலே மயங்கி விழுந்துடுவாளாம். யாருன்னா தபஸ்வி கூட மயங்கி விழுந்துடுவாளாம். அப்பேற்பட்ட அழகு. அப்பே அந்த தேவதாஸ்திரியும் அழைச்சுண்டு இந்த மன்மதன் வந்து தன்னுடைய மலர் பானத்தை நரநாராயணன் மேல வீசறார். அந்த வசந்த ருது மலையமாருதம் இந்த காத்தெல்லாம் படுறது அவ மேல. இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணினாலும் நரநாராயணன் அவருக்கு கோபமே வரலையாம். முள்ள அந்த தபசு பண்ணிட்டு இருந்தாவா முள்ள கண்ணை திறந்தார். இவர் கண்ணை திறந்ததும் புசிக்கிடுவாரோ அப்படின்னு தேவேந்திரனுக்கு பயப்பட்டார். உடனே பயந்திருக்கிற அவளை பார்த்து பயம் வேண்டாம் பீதத்வயாத ஜகதே மிருதுஹாச பாஜா பயம் வேண்டாம் அபயம் அப்படின்னு கொடுத்து பெருமாள் சொன்னாராம். பீத்யாலமங்கஜ வசந்த சுராங்கனாவோ மன்மானசம் ஸ்ரிஹஜுஷத்வம் இதி ப்ருவானஹ த்வம் விஸ்மயேன பரிதஸ்துவதாம் அதைஷாம் ப்ராதர்ஷயஸ்வ பரிசாரக காதராக்ஷீ. நீங்களெல்லாம் என்னை வந்து தபஸிலேந்த திருப்பணம் மயக்கணம் என்று முயற்சி பண்ணினேலே அப்படின்னு சொல்லி மந்தஹாசம் பண்ணினாராம். மந்தஹாசம் பண்ணி பெருமாள் சொன்னார் உங்களிடத்துல இருக்கக்கூடிய தேவேந்திரனால ஸ்திரீகள் மிகவும் அழகானவர்கள், அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் வந்து பண்றீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னா தன்னுடைய தொடைய ஒரு தட்டு தட்டினாராம். அந்த தொடைய தட்டினதும் மன்மதன் கூட மயங்கி போற மாதிரி, தேவேந்திரனும் மயங்கி போற மாதிரி அருமையான ஒரு ஸ்திரீ கிளம்பி வந்தா. அந்த ஸ்திரீக்கு என்ன பேர்? ஊர்வசி அப்படிங்கிற பேர். ஊர்வசி அப்படின்னு பேருடைய அந்த ஸ்திரீ கிளம்பி வந்தார். பெருமாளுடைய ஏன் அப்படி பேரு அப்படின்னா, பெருமாளுடைய தொடக்கி ஊரு அப்படின்னு, அந்த ஊருலேருந்து வந்தவள் ஊர்வசி அப்படிங்கிற பெயரை பெற்றார். சம்மோகனாய மிளிதா மதநாதயஸ்தேன்வத்தாசிகா பரிமளை கிளமோகமா புகும் தத்தாம் ஸ்வயாச ஜகுஹுத்ரபயைவ சர்வ ஸ்வர்வாசி கர்வசமனீம் புனரூர்வசீம் தாம். பகவானை திசை மாத்த வந்த அந்த பரிஜாரிகள் வந்து பகவானுடைய லீலையை பார்த்து மயங்கி போய் நின்னாளாம், ஆச்சரியமா இருந்தாளாம். அதுக்கப்புறம் பகவான் சொல்றார், இதோ இந்த ஸ்திரீய வச்சுக்கோ, நீ உனக்கு பணிவிடை செய்வாள், தேவலோகத்தையே சிறப்பா நடத்துவள் அப்படின்னு சொல்லி தானம் பண்ணினாராம். இது பண்ணினதும் அந்த ஊர்வசி பிறந்து கிளம்பி வந்து அந்த ஊர்வசியை தானம் பண்ணினதும் இந்த அப்சர ஸ்திரீகள் எல்லாம் வந்தாளே, அவளுக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி வெக்கம் வந்து கொடுத்தான். ஏன்னா அவளுடைய கர்வத்தை இல்லாம பண்ண கூடின ஒரு அழகு உடையவள் ஊர்வசி. இந்த லீலைகள் நடந்ததும் அவளுக்கு அவளுடைய கர்வம் எல்லாம் அடங்கித்து. ஸ்வர்வாசி கர்வ சமனியம் சமணமாச்சு அவளுடைய கர்வத்துக்கு. இன்னொட்டு தானம் பண்ண அந்த ஊர்வசியை எடுத்துண்டார் அப்படிங்கிற. திருஷ்டோர்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ பர்யாகுலே ஜனி பவன் மஹிமா வமர்ஷாத் ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத் த்வத்தோதிகோ வரத கிருஷ்ண தனுஸ்வமேவ. தேவேந்திரன் இதெல்லாம் பார்த்துட்டு ஊர்வசிய பார்த்து திருஷ்டோர்வசீம் தவ கதாம் ச, பகவானுடைய கதைகள் இந்த லீலைகள் ஊர்வசிய பார்த்துட்டு உங்களுடைய விசித்திரமான லீலா விலாசங்களை கேட்டு பகவத் மகாத்மியத்தை பற்றி யோசித்து பரவச நிலை அடைந்தாராம், பரவசனானாராம். அப்படி சொல்றார் இங்க பக்தாபீஷ்டதாயகா. இப்படி சாந்தமாகவும் ரமணீயமாகவும் விசித்திரமான அவதாரத்தை எடுத்த குருவாயிரப்பா, அது நீதானே இப்படி எல்லாம் பண்ணினை, எல்லாருடைய கர்வத்தையும் சமித்து அவளுக்கு தேவேந்திர தேவலோகத்தையே செழிக்க வைக்க வேண்டி நீங்கள் பண்ணினேலே, என்னெல்லாம் துக்கங்கள் தந்தாலும் கோபப்படாமல் சாந்தமா மந்தகாசத்தோட அவளுக்கு புரிய வைத்தேலே, இதெல்லாம் பண்ணினது நீங்கள் தானே, இப்படி எல்லாம் அவதாரம் எடுத்தது நீங்கள் தானே குருவாயிரப்பா, நீ கிருஷ்ணஸ்தனுமேவ கிருஷ்ண தனுஸ்வமேவ கிருஷ்ணன்தான் அப்படின்னு திருடமா நம்பிக்கையோட நாராயண பட்டதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். தக்ஷஸ்துதாதுரத்தினாலயாரஜோந்தோ நாத்யாதிருதஸ்வை ச கஷ்டமசாந்தி ராசீத் யேன வ்யருந்தசபவத் தனுமேவ சர்வம் யக்ஞே ச வைரபிஷுனே ஸ்வசுதாம் வ்யமானீத் என்று இந்த நரநாராயண அவதாரத்தை முடித்தார். அதுக்கப்புறம் அந்த சுவயம்புவனுக்கு பெண்ணான பிரசூதி தக்ஷ பிரஜாபதி, அந்த தக்ஷ பிரஜாபதி நிறைய யாகங்கள் பண்ணுவராம், காமியமா ஆடம்பரமா. அவருடைய ஆடம்பர யாகத்துக்கு தன்னுடைய மாப்பிளையான பரமசிவனிடத்துல கூப்பிடாமல் தன்னுடைய யாகத்தை நடத்திட்டு இருந்தார். ஏன்னா பரமசிவன் இடத்துல வெறுப்பு இருக்காம் இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய ஆடை அலங்காரம் இல்லாம தான் நாகரீகம் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அதனால எப்பொழுதும் சிவபெருமான் இடத்துல வெறுப்ப காண்பிச்சுன்னு இருந்தார். அப்போ தன்னுடைய மனைவி வந்து சொன்னா அப்பா வந்து யாகம் நடத்துறா எனக்கு போயாகணும் அப்படின்னு சிவபெருமாள் தடையறா வேண்டாம் அப்படின்னு, சரி உன்னுடைய இஷ்ட பிரகாரம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி போனதும் சதீதேவி போனதும் அங்க வந்து அந்த யாகத்துல போன அந்த சதீதேவியை அவமானப்படுத்தி விடுறா, ஒரு ருத்ரனுக்கு மனைவியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி விடுறா. அப்போ சதீதேவி சொன்னாலாம், யாக சாலையில வந்து இப்படி பண்றையே அப்படின்னு சொல்லி தட்சண திட்டி அந்த கோபத்துல யாக அக்னி குண்டத்துல தன்னுடைய சரீரத்தை தாட்சாயணி தேவி தியாகம் பண்ணினாலாம். அதனால இதெல்லாம் கேட்டு தெரிஞ்ச சிவபெருமான் கோபப்பட்டு அந்த யாகத்தை அழித்து தக்ஷனுடைய தலைய வெட்டி கீழே போட்டார். அப்பதான் அந்த கோபம் கொஞ்சம் சமித்தது. அப்படி போட்டவுடனே தேவர்கள் எல்லாம் சொல்றார், பிரம்மஸ்துதி எல்லாம் பண்ணினதுனால பிரம்மர் எல்லாம் ஸ்துதி பண்ணினார், இப்படி யாகம் நடுவில் நிற்கப்படாது அப்படின்னு தக்ஷனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தக்ஷனுக்கு மறுபடியும் ஒரு லப்த ஜீவக ஒரு ஆட்டு தலைய கொடுத்தாராம். அந்த ஆட்டு தலையோட தக்ஷன் சிவபெருமானைய ஸ்தோத்திரம் பண்ணினார். அந்த சிவபெருமானுடைய மகிமையை தெரிந்தார் தட்ச பிரஜாபதி. அந்த வெறுப்பு அகலித்து சிவபெருமான் சாந்தி அடைஞ்சார். இப்பேற்பட்ட இந்த லீலைகள், அந்த யாகமும் பூர்த்தியாச்சு. இப்பேற்பட்ட இந்த லீலைகள் எல்லாம் பண்ணி தக்ஷனுடைய யாகத்தையும் முடித்து அப்பேற்பட்ட அந்த சாந்தியும் அமைதியையும் தரக்கூடிய இந்த சரித்திரம், ஹே குருவாயிரப்பா அது நீதானே செஞ்ச, அப்பேற்பட்ட நீ என்னை காப்பாத்து, என்னுடைய வியாதியில இருந்து என்ன நிவர்த்தி பண்ணு அப்படின்னு இந்த தசகத்துல சொல்லி பூர்த்தி பண்றார். பகவான் குருவாயூரப்பன்ட்ட சமர்ப்பிக்கிறார் நரநாராயண சரித்திரமும் தக்ஷயாகவும். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.